காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே. கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. ஜென்மம் இருந்து விட்டால் மறுபடியும் பிறந்திருப்பே. உடலாக நீ இருந்தால் உயிராக நான் இருப்பே. பாதம் பட்ட மண்ணை சுற்றி கோயில் கட்டி வாழ்ந்திருப்பே. வானம் கொண்ட நீலம் போலே வாழும் வரை சேர்ந்திருப்பேன். கார்த்திகை போனால் மழை இல்லையே நாட்டு பழமொழி. கண்மணி போனால் சுகமில்லையே எனது புதுமொழி. காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே. கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே. வாழ்க்கையே மீதி வாழ்க்கையே.